இனிய தமிழை இணையத்தில் உழவச் செய்து அதனுடன் எங்களையும் இணைத்து கொண்டு இணைய உலகில் சப்தமின்றி ஒரு புதுமை புரட்சி செய்து வரும் நற்றினை ஒளிப்பேழையின் 1000வது நாளுக்கு எங்களது நல்வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னும் பல 1000 நாட்களை கடந்து நல்லதொரு தமிழ் சேவை செய்து தமிழை உலகின் உச்சியில் கொண்டு செல்ல உறுதுணையாயிருக்க மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.